கொடுத்துறேன். ஒன்னும் இல்ல, நான் ஆஸ்திரேலியா போறேன். காலையில இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், உங்ககிட்ட எப்படி சொல்றது என்ன. அதான் நான் அன்னைக்கு கடைக்கு போய் பியர் எல்லாம் வாங்கி நீ குடி. கோச்சிக்கிறீங்க? கார்ல டிராப் பண்ண மாட்டேனா? குட் நைட்.